வந்த இருள் போகவே கையில் ஒளிச்சாட்டு எடுத்தால் என்ன? விஸ்வரூபம் கொண்டு விண்ணை இடிப்போம் நண்பா, சில விண்மீன்கள் விழுந்தால் என்ன? இன்னல் ஒன்றை மின்னல் ஒன்றை கைவாளா எடுத்து இன்னல் தீர இன்னல் தீர போராட்டம் நடத்து. கல்லறைகள் அல்ல சில பொழுது போனா சிறகு வரும் அல்ல. முற்றங்கள் திறக்கும் என்னும் போது பைபிள் கேட்கட்டும். குச்சிகள் சேர்ப்போ தீ வளர்த்து பார்ப்போ, விடியல் வரும் முன்னே இருள் எரித்துக் கொள்வோ. பொறுமைக்கு பிறந்த கூட்டம் வையத்தை அழட்டும். மேற்கே விதைத்த சூரியரே உன்னை கிழக்கே முளைக்க ஆணையிட்டோம். தோன்றிட ஏதும் தடையிருந்தால் உன்னை தோட்டி எடுக்கவே துணிந்து விட்டோம். இட நீங்கவே வந்த இருள் போகவே கையில் ஒளிச்சாட்டை எடுத்தால் என்ன? விஸ்வரூபம் கொண்டு விண்ணை இடிப்போம் நண்பா, சில விண்மீன்கள் விழுந்தால் என்ன? மின்னல் பொன்னை மின்னல் பொன்னை.